தந்தி அடிச்சானே எம்மச்சானே, எதையோ சொல்ல துடிச்சானே கை வச்சானே. மெதுவா தந்தி அடிச்சானே எம்மச்சானே, எதையோ சொல்ல துடிச்சானே கை வச்சானே. கில்லாடி நீ அடியே கொஞ்சம் நில்லு, என்னான்னுதான் தெரிஞ்சா அத சொல்லு. தாங்காது ஐயா கண்ணு சாமி, நான் தேடும் சொர்க்கம் எங்கே சாமி. மெதுவா தந்தி அடிச்சானே ஒம்மச்சானே, எதையோ சொல்ல துடிச்சானே கை வச்சானே. கில்லாடி நீ அடடா கொஞ்சம் நில்லு, என்னான்னுதான் தெரிஞ்சாத சொல்லு. தாங்காது அம்மா கண்ணு சாமி, நான் தேடும் சொர்க்கம் எங்கே காமி. மெதுவா தந்தி அடிச்சானே எம்மச்சானே, எதையோ சொல்ல துடிச்சானே. எதையும் சொல்ல துடிச்சானே கை வச்சானே. கில்லாடி நீ அடடா கொஞ்சம் நில்லு, என்னன்னுதான் தெரிஞ்சாத சொல்லு. தாங்காது அம்மா கண்ணு சாமி, நான் தேடும் சொர்க்கம் எங்கே காமி. மெதுவா தந்தி அடிச்சானே எம்மச்சானே, எதையோ சொல்ல துடிச்சானே. கண்ணே உன்னோட வீரா பெண்ண. மெதுவா தந்தி அடிச்சானே எம்மச்சானே, எதையோ சொல்ல துடிச்சானே கை வச்சானே. கில்லாடி நீ அடியே கொஞ்சம் நில்லு, என்னான்னுதான் தெரிஞ்சா அத சொல்லு. தாங்காது ஐயா கண்ணு சாமி, நான் தேடும் சொர்க்கம் எங்கே காமி. மெதுவா தந்தி அடிச்சானே ஒம்மச்சானே, எதையோ சொல்ல துடிச்சானே கை வச்சானே. மெதுவா தந்தி அடிச்சானே எம்மச்சானே, எதையோ சொல்ல துடிச்சானே.